கடலிலே நின்றாடும் மீனே, நெய்யோறும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. நின்றாடும் மீனே, தெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, பாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே என்னாடன் குலமகளே. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வரிரோ வரிரோ வரிரோ கை காட்டும் மாயே, தாலாட்டும் வானகத்தில் பாலூற்றும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே என்னாடன் குலமகளே. தமிழே என்னாடன் குலமகளே.